சமந்தம் சத்வத்சம் சீவராகம் எதிவரவனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபார்த்த போதம் தத்பாதயத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த்வயுத்மகத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாயகீ நம ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. அஸ்திகளுக்கு அநேக நமஸ்காரங்கள், மங்களாசாசனங்கள். இதுகாரம் சுவாமி தேசிகனுடைய பாதுகாசகஸ்தலத்தை 30வது பத்ததியான சித்திர பத்ததிய ஒரு அனுபவிக்கும் பாக்கியம், ஒரு 938 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் இதுவரைக்கும் பாதுகாசகஸ்தலத்தில். இந்த சித்திர பத்ததியில இன்னொரு 10 ஸ்லோகங்கள் இருக்கு. முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் அப்படியே விஞ்ஞாபனம் பண்றேன். இப்போ அப்படின்ற ஒரு ஸ்லோகம் அனுகிரகம் பண்ணிருக்கார். பாதபா பா அப்படின்னு ஒரு பதம், அதனுடைய தகாரத்தில் ஒரு பதம், அடுத்த ஒரு பான்னு ஒரு பதம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அக்ஷரம் தான். இதை மாத்தி மாத்தி போட்டு சுவாமி தேசிகன் ப நுடல் அகாரம் வரும், த அப்படின்னு ஒரு அகாரம் வரும், பால ஒரு அகாரம் வருது. இத பதம் பிரிச்சு வியாக்கியான ரீதியா வந்து பாக்குறோம்னா ரொம்ப அவகாசமாகும். இந்த இது எப்படின்னா 16 தாமரை இலை போல இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் இது. இத எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, பா அப்படின்ற நடுவில் எழுதிட்டு இது ஒரு ரவுண்ட்ல போட்டுக்கணும். அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல தா அப்படின்றது 4 4 4 8 8 தா போட்டுட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான இன்னொரு ரவுண்ட் உள்ள புஷ்பத்துல வந்து அந்த இதழில வந்து பா அப்படின்னு போட்டாக்கா பாத பா அப்படின்னு ஒவ்வொரு இதழில இருந்தும் இந்த பாதபா சப்தமான வரும்படியாக சுவாமி தேசிகன் அமைச்சிருக்கார். இது வந்து சாட்சாத் பெருமாளாலதான் இப்படிலாம் பண்ண முடியும். இதுல பாத அப்படின்னு சொன்னாக்கா தெளிவா வியாக்கியானம் பண்ணிருக்கா. இது பிரம்மபட்டம் ருத்ரபட்டம் இந்திரன் இத்தியாதி அதிகார ஸ்தானங்களா, அதுக்கு அந்த ஸ்தானங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்டவா பாதாக இந்திராதிகளான பகவானால் ஏற்படுத்தப்பட்ட அதிகார புருஷர்கள் அப்படின்னு சொல்றார். பதம் அப்படின்னா நமக்கு தெரியும், ரக்ஷணன் ஒரு அர்த்தம் இருக்கு. ரக்ஷணத்துக்கு சம்பந்தப்பட்டவா அதாவது ரட்சிக்க தகுந்தவர்கள் பாதாகா அப்படின்னு அர்த்தம் பண்றா பெரியவா. இது வந்து ரொம்ப சம்ஸ்கிருத ஞானம் கரபுரண்டவாளுக்கு தான் இது ஓரளவு விளங்கும். இந்த இது மாதிரி ஸ்லோகங்களுடைய போக்கு என்ன விருத்தம், அதை பத்தி தனி உபன்யாசமாக இந்த சித்திர பத்தி முடிஞ்ச உடனே வரும் சதுரங்க பந்தம், சார்தூல விருத்தம், அப்புறம் ரதபந்தம், சத்திரபந்தம், சக்கரபந்தம்லாம் நிறைய பண்ணிருக்கிற தேசிகன். இது தனி உபன்யாசமாக கொடுக்க போறேன். இப்ப பாசுரத்தின விஷயத்தை மட்டும் ஞாபகம் பண்றேன். முன் ஸ்லோகத்தில் பாதிகளுடைய ரக்ஷண சாமர்த்தியத்தை கொண்டாடினர். இதுல விசேஷம் என்னன்னா, பிரம்மா முதற்கொண்டு அதிகாரி புருஷால ஏற்படுத்தி அவாவா வரம்புக்கு மீறாமல் அவாவா ஸ்தானங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு மற்றவாளுடைய அதிகாரங்களை வந்து இவ எடுத்துக்காமல் யஜ்யம் முதலான அதனாலே தேவர்களை ஆராதிக்க வேண்டியதுன்னு சொல்றான். அந்த தேவரெல்லாம் அவ ஆராதனத்தை பெற்று லோகத்துக்கு மழையோ வேண்டிய காற்றோ ஜகத் வியாபார சக்கரத்தை நடத்தின்னு வந்துருக்கா. இப்படி நியமிச்சது எம்பெருமான் அந்த சர்வேஸ்வருடைய திருவடிகளை அனன்யபரியாக இந்த பாதுகாதேவி ஆசிரியிக்கிறா. அவனிடத்திலே சர்வத்தையும் கிரகித்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றா. இப்படிப்பட்டதான சாமர்த்தியங்கள் இந்த பாதிரிக்கு இருக்கு. அதை கண்டு அவனை போலத்த பிரபாவங்களை சுவாமி தேசிகன் பாதிரியினுடைய பிரபாவமாக வியந்து பாராட்டுற இருந்தத்துல இன்னும் மேல விஷயம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, இந்த பிரகிருதி மண்டலம் வந்து அதை போல மூன்று பங்கு பெருக்கா சொல்லப்பட்ட அப்ராகத லோகமாகிய பகவானுடைய உபய விபூதிக்கும் உள்ளவர்களாலே ஆராதிக்கப்பட்டு அவளை காப்பாற்றுறது. நம்முடைய மாதாவை தெய்வமாக கொண்டாடு, பிதாவை தெய்வமாக கொண்டாட வேண்டும். ஆச்சாரிய தேவோ பவான்ட்டு ஆச்சாரியனையும் நம்ம வந்து தெய்வமாக கொண்டாடுறோம். அதிதி தேவோ பவா, அதிதியும் விட்டக்கூடாது, அவளையும் கொண்டாடணும் என்று வேதத்தில் விதிச்சிருக்கா. இப்படி ஆதரிக்க வேண்டியவாளன்னா ஆதரிக்கணும், வேதத்தின் கட்டளை மீறாமல் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்றது நமக்கு. இதுக்கெல்லாம் ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னா பெருமாள் கொடுக்கிற பாதுகாதேவி நமக்கு கொடுக்கிறா. அவர்களுக்கு தக்கபடியான ஆராதனம் அனுகிரகங்கள் எல்லாம் பண்றது. இதுல பார்த்தா தன்னை சரணடைகிற ஆசிரிதாளுக்கு அவள விரோதிகளை போக்கி தன்னுடைய தேஜஸினாலே அனுகிரகம் பண்றா இந்த தேவி. அதே போல நம்ம ஆச்சாரியாலும் இந்த நம்ம போல ஆசிரிதாளுக்கு அனுகிரகம் பண்றா. நம்ம ஆச்சாரியால் எப்படி பாதுகா எப்படின்னா, பாவனத்துவம் ரொம்ப சுத்தமானவா, கலப்படம் இல்லாதவா, ஆராத்தியத்துவம் ஆராதிக்கத்தக்கவாளா இருக்கா, நிகிரக அனுகிரக சமர்த்தத்துவம் அனுகிரகம் பண்றதும், பக்தாளுக்கு எவன் தொந்தர பண்ணாலும் அவன் நிகிரகம் பண்றதும் குணங்கள், தியான யோக்கியத்துவம் பாதுகை தியானம் பண்ணலாம், பெருமாளை தியானம் பண்ணலாம், பெருமாளைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணலாம், ஆச்சாரியால தியானம் பண்ணலாம், அவெல்லாம் தியானத்துக்கு தகுந்ததான விக்கிரக ரூபத்தை உடையவா, சரண்யத்துவம் நம்ம சரணடையலாம் அவள, தேஜோபத்வம் பிரகாசமான இருக்கக்கூடியதான பகவத் பிரபாகங்கள் ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்றா. பாதுகையும் அதை போலவே அப்படின்னு வந்து சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். மேலும் சில விஷயங்கள் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஸ்லோகத்தை ரம்யே வேஷ்மணி என்ற ஸ்லோகத்தை சக்கரபந்தம் அந்த போட்டோ போட்டு சொன்னாதான் அது புரியும். ஆனால் இதுக்கு சார்தூல ரிகீட்டித்தம்னு கூட ஒரு பேர் உண்டு. அதாவது குத்துக்கால் போட்டு உட்காந்து குதிச்சு குதிச்சு போறது. ஒரு வியாகரம் வந்து எப்படி குதிச்சு குதிச்சு போகுமோ அதை போல இந்த பாசுரத்தினுடைய போக்கும் நடை அழகும் இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம், நான் வந்து உயர்ந்த குலத்துல பிறந்துட்டேன்னு ஒரு குடம்புல கொழுப்பு, ஒரு திமிரு இருக்கு. அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணும், க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும். எஜமானியா இந்த பாதுகைய பெருமாள் பண்ணிருக்க, இதுதான் ஆச்சரியம்னு சொல்ற சுவாமி தேசிகன். எம்பெருமான் தன்னுடைய பிரீதிக்காக லீலா விபூதிக்கு வரார், லீலா சஞ்சாரம் பண்றார். லீலா சஞ்சாரம் என்ற வியாஜத்தினால ஆட்சிதாள பெருமாள் ரட்சிப்பு ரட்சிக்கிறார், அவள் விரோதியை வந்து பெருமாள் தண்டனம் கொடுக்கிறார். அப்படி ஆசிரித விரோதி நிசனைக்க சுவாவனான ஸ்ரீராமனை சித்தாசிரமத்திலேருந்து வேலை பண்ணி கொண்டு வந்து சுபாகு, மாரிச்சன், தாடகாவதம் இதர அசுர பிரகதிகளை தொலைச்சு சித்திரகூட பர்வதம் முடிய அந்த ராட்சசாலுக்கு பயங்கரமான தன்னுடைய அடையாளங்களை ரிஷிகளுடைய ஆசிரம பிரதேசத்திலே தன்னுடைய சஞ்சாரத்தாலே பதிய வைத்து எம்பெருமான் அந்த ரிஷிகளுக்கும் ராட்சசாலவன் இதை கண்டு ரிஷிகள்கிட்ட வந்து அவருடைய அனுஷ்டானக்கு தொந்தரவு பண்ண மாட்டான் நம்பிக்கையும் உண்டு பண்ண ராமன் அவர் போன வழியிலேயே பாதுகையும் வந்தார். எப்பயுமே தபஸ்ல ஏகாகிர சிந்தையாக தபஸ் பண்ணிருக்காவா. எம்பெருமானுடைய சங்கல்பமான துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம், ரிஷிகள்லாம் எம்பெருமான இந்த துஷ்டால வதம் பண்ணதால ரிஷிகள்லாம் பெருமாளை கொண்டாடுறா. அதாவது ஒரு சமயத்துல எவ்விதமாவது பாதுகை வந்து சேவித்து நம்ம எப்படியாவது மோட்சத்தை அடை வேண்டும் ராம பாதுகைய. ஏன்னா அவ்வளவு ராமன் போல உபகாரம் பண்ணிருக்கு, பரம தயாலே அதை நினைத்தபடி ஆட்சிதாலை ரட்சிக்கும் பொருட்டு தனக்கும் கூட அந்த அழகியதான ஸ்ரீ ரங்க விமானத்தை எஜமானி ஆக்கி இந்த பாதுகாதேவி அங்கேயே இருக்கா பெருமாள் அவள் ஆக்கியிருக்கார். அவருக்கு அதீனமாகவும் பாதுகைக்கே ராமனே அதீனமாகவும் இருக்கார். இதுதான் அந்த பகவத்குணம்னு சொல்றது. இப்படிதான் நம்ம ஆச்சாரியாலும் நமக்கெல்லாம் உஜ்ஜீவனமாக இருக்கா அப்படின்னு தேசியம் ஒரு ஸ்லோகத்தில் சூசகமாக காட்டுறது. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்றேன்னா, ரொம்ப அற்புதமான விஷயம், உலகத்துக்கெல்லாம் உயிர் நாடியாயிருப்பது பெருமாள், அவனே மாதா பிதா குரு தெய்வம் சொன்ன தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் லோக மாதாவாய் பிராட்டி இருக்கா, புருஷகார போதையா சீதா பிராட்டியாலும், அதாவது இந்த பாதுகையனுடைய ஸ்வரூப ரூப குணத்தினாலே சர்வஸ்வமா விரும்பி அடையத்தகுந்தான வஸ்து இருப்பதாலே அவளையும் உன் அதீனமாக உடையவளாக்கினாய். பாதுகை கூட சீதையும் தாம் பக்கம் இழுத்துட்டாளாம். நீ சஞ்சரிக்கும் மார்க்கங்களிலே சகல சம்பத்துகளையும் உண்டு பண்ணி சர்வ அனிஷ்டங்களையும் போக்குவதாலே உன்னுடைய மனோகரமான யாத்திரையை பற்றி லோகம் ஸ்துதிக்கிறதுமான் தேசிகன் சாகிரே பாதுகையை பற்றி. அவளுடைய திருமேனியானது எப்படி இருக்கு, மரகத பச்சையா இருக்கு, முக்தா பத்ததியிலே பார்த்தோம், மரகத பத்ததியிலே பார்த்தோம், அப்புறம் வந்து இந்திரன பத்ததியிலே பார்த்தோம், எப்படி அவருடைய அந்த ஒளிய காந்தியை எப்படி அணுகு பண்ணதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். முக்கியமா ஆசிதாலை கண்ட மாத்திரத்திலே அனுகிரகம் பண்றா, ஆசிரத்தை உன்னை கண்ட மாத்திரத்தை அவருடைய சகல சத்துரும் பயந்து ஓடி போகும்படி அவ ஆசிரியர்களை எப்போதும் வகிக்க தகுந்தமான முக்கியமான வைஷ்ணவ லட்சணமா இருக்க அப்படின்னு தேசிகன் வந்து எடுத்து காட்டுற. உன்னுடைய சங்கதி, உன்னுடைய பிரபாவம், ஹே பாதுகையே, உன் பிரபாவத்தை அறிஞ்சுண்டு உன்னிடத்துல மகாவிஸ்வாசத்தோட நான் இருக்க வேண்டும் தேசிகன் சாய்க்கிறார். அதனால மகாவிஸ்வாசத்தினுடைய அவர்களுக்கே நாம் ஆளாக வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தையே நமக்கு துவனிக்கிறது. இந்த சித்திரபத்தேஸ்வர ஸ்லோகங்கள்ல அப்படிதான் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்தது சில ஸ்லோகங்கள்ல சாய்க்கிற அந்த பாதுகையினுடைய பெருமையை சொல்ற. இந்த பாதுகையினுடைய போக்கானது அந்த அனுகிரகமானது முந்தைய ராமகிருஷ்ணாவதாரம்ல அதனுடைய சன்னிவேசங்களை மனசால பிரத்யட்சீகரித்து பேசுகிற அளவுக்கு தோன்றது. அது மனதில் கொண்டு வந்து பேசணும். ஸ்ரீரங்க விமானத்தில் இருக்கக்கூடியதான் தன் சன்னிவேசங்கள் கோசல நாட்டில் முந்தி இருந்தது. ஏக சக்கராதிபதியாய் ஆண்ட போதுள்ள சன்னிவேசங்களையும் ஒத்து பார்த்து பேசும்படியா இருக்கு. இந்த இப்போது ஸ்ரீரங்க விமானத்தை சர்வ லோகேஸ்வரியாய் திவ்ய கனகபீடத்திலே பிரதிஷ்டிதமாய் இருப்பது போல அப்போதும் சொன்னமயமான திவ்ய சிம்மாசன வீழ்ச்சிருந்து லோகத்த ராஜ்யாதி ராஜ்யத்தை நடத்தினான் இந்த பாதுகை. அதுக்கு வந்து எந்த ஒரு சம்சயமும் கிடையாது, சந்தேகமும் இல்லைன்னு சாய்ச்ச நிறைய விஷயங்களை சொல்லிண்டே வர்றது. இதுல இந்த பாதுகை பண்ண உபகாரங்கள் என்ன? பெருமாள்லாம் எங்க சஞ்சரிக்கிறாரோ அங்கேயும் தானும் சஞ்சரித்து பெருமாளுடைய அந்த சாது பரித்ராணத்துக்கு இவனும் பல உபகாரங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு சாய்க்கிறார். திருப்படி வந்து ஸ்ரீலங்கையிலே ராட்சச கோடிகள் மத்தியிலே ஸ்ரீராமனுக்கு ஜெயம் பாடியது போல இந்த சம்சார மண்டலத்திலே ஸ்ரீ பாதுகைக்கு ஜெயம் பாடி அதனுடைய ஜெயசீலத்தை சுவாமி தேசியன் கொண்டாடுறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் வந்து இந்த அபாரமான பாதுகையுடைய தேஜஸ்தாலே இடக்கை வலக்கை அறியாத ஆட்சியர் சேரியில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு கோபஸ்திரீகளுக்கு இகபரங்களில் உள்ள சர்வ பயங்களையும் போக்கினா, அது மாதிரி இந்த மகிமையை பிரம்மேந்திராதிகள் தேவர்களாலும் துஷ்ட ராஜாக்களினாலும் கூட அசைக்க முடியாதவரை நிலைநிறுத்தின்றமான்னு சொல்றார். அவருடைய தேஜஸ்தானது ரொம்ப விசேஷமாயிருக்கு. அப்படிப்பட்ட உன்னுடைய தேஜஸை கொண்டு அடியேனாகிய தேசிகனை உன்னுடைய சேஷவருத்தியிலேந்து நழுவாதபடி காத்துருள வேணும் அப்படின்னு எனக்கு கைங்கரியம் முக்கியம் அப்படின்னு கேட்கிறார் தேசிகன். அடுத்த சில சுகங்கள்ல என்ன பண்ற அப்படின்னாக்கா, அதாவது இவருடைய வந்து தன்னுடைய வியாகரணத்தினுடைய ஞானத்தையும் சாகித்ய ஞானத்தையும் காட்டுற ஒரு ஸ்லோகத்தை, தாம நிராகிருத தாமச லோகா தாது முபகேர் வினதா நிஜதாசைஹி பாபம் அசேக்ஷம் அபாகுருக்ஷேம பாதி விபூஷித ராகவ பாதான்னு ஒரு ஸ்லோகம். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகம் சொல்ற. இது விசேஷம் என்னன்னா, முதல் ஸ்லோகத்தை கிரமமா எழுதிட்டு முதல் ஸ்லோகத்தோட முதல் வரிக்கு கீழே ரெண்டாவது ஸ்லோகத்தோட முதல் வரி எழுதினா தலகினா எழுதினாக அர்த்தங்கள் ஒரே மாதிரி வருது. ஒரு ஸ்லோகத்தை கிரமமா எழுதி மற்றொரு ஸ்லோகத்தை தலைகீழாக, அதாவது முதல் ஸ்லோகத்தில் எழுதப்பட்ட முதல் பாதியிலேயும் கீழ்பாதியாக இரண்டாவது பாதியாக எழுதினா இரண்டாவது பாதியின் கீழே இரண்டாவது ஸ்லோகத்தோடைய அடுத்த வரிய கீழ் ஒற்றைப்படைய ஸ்லோகத்தை எழுதினாக்க ரெண்டும் ஒரே அர்த்தம் வரும்படியாக ஒரு ஸ்லோக கிரமம் இருக்கு. அது வந்து பின்னவிருத்தி பிதிலோம கோமூத்திரிக்கான ஒரு விஷயம் சாஸ்திரத்தில். அப்படி இந்த ஸ்லோகம் ஒரு சித்திரமா இருக்குன்னு சொல்லி இந்த பாதுகா சகசல புத்தகத்தில் ஒரு சித்திரம் போட்டிருக்கா. ஸ்லோகம் 945-946 இதை பத்தி தனியா விஸ்தாரம் உபன்யாசம் பண்ண போறோம். அதனால ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு என் மேல போயிட்டு இருக்கேன். அதனால இந்த பாதுகையானவருடைய உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுல இருந்து நீ என்னை விலக்கி வச்சிடாதே அப்படின்ட்டு தேசிகன் கேட்கிறார். இன்னொரு விஷயம் சாய்க்கிறார். முதல் ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை கடைசி அக்ஷரத்திலேருந்து முதல் அக்ஷரம் வரைக்கும் தலைகீழா வாசிச்சா இன்னொரு ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் கிடைக்கும். அப்படியே ரெண்டாவது ஸ்லோகத்தையும் தலைகீழா வாசிச்சா முதல் ஸ்லோகம் வரும். இப்படி வந்து ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்க சுவாமி தேசிகன். அப்படின்னா சாரச சௌக்கிய சமேதா கியாதா பதபாபவி ஸ்வாஜ்யா சாகச காரிய வனாசா தீரா வசுதா நவன்யாசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இத கீழேந்து நாம் வாசிக்கும் போது அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்தை ரிவர்ஸ்ல வாசிச்சாக்க ரெண்டாவது ஸ்லோகம் கிடைக்கும். இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்தை அதை திருப்பி ரிவர்ஸ்ல வச்சா முதல் ஸ்லோகம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஞானம் சாட்சாத் பெருமாளுக்கு தான் பண்ண முடியும். சாட்சாத் அவருடைய திருவேங்கமுடைய அவதாரமா இருக்கவே தான் இந்த மாதிரி நமக்கு எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் பண்ணி கொடுக்கிறார். இது இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் இது சம்ஸ்கிருதம் விஷயத்தை விட்டுட்டு நான் வந்து அர்த்தங்களை மட்டும் விஞ்ஞாபனம் பண்றேன். இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் தன்னுடைய சேஷபுருத்தி பெருமாளுக்கு கைங்கரியம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், யதாசக்தி ஆராதிக்கிற நீ நேரில் வர வேண்டும் பிரார்த்தனை பண்றார். ஒரு சிநேகிதியை போலே நீ நேரில் வந்து எனக்கு சரசமாக அந்த போக்கியத்தை சமானமான போக்கியத்தை நீ கொடுக்க என்னோட பழக வேண்டும் பாதிக்க பிரார்த்தனை பண்றேன் சுவாமி தேசிகன். மிகவும் எளியவன் நானு. யார் எளியவன்? சுவாமி தேசிகன் எளியவரா? என்னுடைய ஆராதனத்தை ஏற்றுக்கோ சொன்னார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோகமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்றா இல்லையா, அது மாதிரி பெருமாள் வந்து இடும் வரிசையில் பச்சைப்பாரான்னு சொல்வா பெருமாள். அதனாலே ஏதோ இருக்கு உபகாரத்தை நான் புஷ்பத்தை கொடுக்கிறேன் உபகாரத்தை கொடுக்கிறேன் நீ வாங்கிக்கோ அப்பானு இதை செய் இது மாதிரி செய் என்று என்றபடி மிகவும் சமகரமான ஆஜ்ஞைகளை பண்றா இந்த பாதுக. முன்ன காலத்துல பிதிருபட்சண பரிபாலனம் பண்ணத்துக்கு ராமன் வந்து கானகம் போனார். ஸ்ரீராமனாலே நிறைவேற்றக்கூடாத காரியத்தை நிர்பந்தித்து சாகசமாக பர்ணகசால வாசல்ல இருந்து பரதாழ்வான் வந்து பெருமாளை திரும்பிவான்னு பிரதிஜை பண்ணி பெருமாள் வரல. அந்த பிரதிஜை வீணாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா ராமனுக்கு பதிலாக பாதுகாதேவி வந்து அரசாட்சி ஆண்டு ராமன் எப்படி ஆளுவானோ அதே போல இந்த அயோத்திய மக்களை ஆண்டா அப்படின்னு அதனுடைய பெருமையை சொல்றார். அப்படிப்பட்ட பெருமை பாந்தனி உன் பெருமையை கருதாமல் என்னுடைய சிறுமையும் கருதாமல் என்னிடத்திலே கிருப பண்ணி வாமான் நான் உன்னை ஆராதிக்க வேண்டும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பிரார்த்தனைய பாதுகாதேவி திருவடியில சமர்ப்பிக்கிறார். எப்படி எம்பெருமானே குசேலனுக்கு தன் திருவள்ளம் உவந்து மகா சம்பத்தை கொடுத்தாரோ அதே போல எனக்கு கைங்கரியம் என்ற சம்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் வந்து பிரார்த்தனை பண்ற. இப்படி நிறைய ஸ்லோகங்கள் உன்னை பத்தி நான் மனசால் நினைக்க கூட எனக்கு யோகிதை இல்லை. நீ சர்வலோகத்துக்கும் ரட்சணத்தை கொடுக்கிறமா, ஆனா என் ரட்சணத்துக்கு நான் என் கை பார்த்திருக்க வேண்டியது இருக்கே, நீதான சர்வலோகத்து யஜமானி நீ என்னை ரட்சிக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ற. நம்ம ஜீவாத்மா எல்லாம் பெருமாளை தொந்தரவு பண்ணி பண்ணி என்ன பண்றோம்னா பகவானுக்கு ஒரு கிளேசத்தை கொடுப்போம். என்ன எவ்வளவு அனுகிரகம் பண்ணாலும் போறலன்றானே அப்படின்னு ஒரு வியாபாரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட பெருமாள் சரி தள்ளிட்டு போ நம்ம குழந்தை சொல்லிட்டு என்ன பண்றார், பெருமாள் ஹிதங்களை உபதேசிச்சு நம்மளுடைய சுகத்துக்கு சமமா பாவிச்சு எதிலே ஆராதிக்கும்படியான ஒரு வஸ்துவா பெருமான் ஆக்கிண்டு அப்படி இந்த பாதுகையும் தன் ஆக்கிண்டு வர வேண்டும் என்று தேசிகன் பிரார்த்தனை பண்ண. இது வந்து அவருடைய ஆச்சரியமான சௌசீல்யம் என்ற குணத்தை சொல்றாரு. இங்க சௌலபியம்னா ரொம்ப பெருந்தன்மை, கூப்பிட்டு விட வரும் இருப்பு சௌலபியம். தான் இருக்கும் பெருந்தன்மையை பாராட்டப்ப கூட்டவுடனே ஓடி வருது சௌலபியம். சௌசீல்யம் அப்படின்னா நாம் அப்படி வந்த உடனே தன் பெருமைய பாராட்டி கொண்டு உபசரிப்பதற்கு கஷ்டமாகாமல் சமானமானவும் கீழ்ப்பட்டவருமான மனுஷாலை போல் சரசமாய் பழகுவதுதான் சொன்னார். கங்கையில் நால்வரோடு ஐவரானோன்னு சொன்னார் குகப்பெருமான பெருமாள். அப்போ கீழே தாழ்ந்து பழகிறான் பெருமாள் வந்து தான் அயோத்தி சக்கரவர்த்தின்னு கூட எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு படகோட்டியோட ஒரு ஸ்னேகம், அதுதான் சௌசீல்யம். ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரம் மொத்தமும் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் ஆனதாலே அது சௌலபியத்தில் கொண்டு விடுறது நமக்கு. அப்படி சௌசீல்யாதி குணங்களை இங்கே சொல்ற. அடுத்த சில ஸ்லோகங்கள் வந்து பத்மபந்தம் மாதிரி சொல்றார். பத்மபந்தம் திருவடி வச்சு அதுல இந்த ஸ்லோகத்தை எழுதினு வந்தாக்கா அது அவ சொல்ற விஷயம் விருத்தம் அதுல வந்து நிற்கும். இதெல்லாம் ரொம்ப சாஸ்திர விஷயமாகவும் சம்ஸ்கிருத விஷயமாகவும் சுவாமி தேசிகன் சாதித்திருக்கு. தீரஸ்வைர சாஸ்திர ரகுபுரவாசரதி ராமசவா அப்படின்னு ஸ்லோகம் முடியறது. இந்த ஒரு ஸ்லோகத்துல பார்த்தாக்கா ரகார சப்தம் மட்டும் 16 தடவை வந்திருக்கு ரெண்டு வரியிலையும். 949 ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய விஷயம் மட்டும் விஞ்ஞாபனம் பண்றேன். இப்போ இப்படி சுவாமி தேசிகன் வந்து தன்னுடைய அபிப்பிராயங்களை பாதுகை பற்றி சொல்லிட்டே வர்றார். இந்த பாதுகா பத்மத்தின் அபிப்பிராயம் என்னன்னா சார சௌக்கிய சமயத்தா அப்படின்னு முதல் பதத்தாலே ஆச்சாரியன் சொல்றார். தாமர் புஷ்பத்தை பாதைக்கு சமர்ப்பிப்பது போல எழுந்துள்ளவன் பாதுகன்னு சொல்றார். அடுத்த இந்த பாதுகையை ஹிருதயமாகிற பத்மத்தில் நிறுத்தி தியானிக்க வேண்டும்னு சொல்றார். அடுத்தது இந்த பாதுக சஞ்சரிக்கும் இடமெல்லாம் பத்மரேகை முதலிய அடையாளங்களை கொண்டு போக்குவதை காட்டுறார். அடுத்தது ராமனை தனக்கு அதீனமாக வைத்துக்கொண்டு ஆசிரியரிடத்தை நடத்தி போய் அந்தந்த ஹிருதயங்களிலே வசிப்பதற்கு யோக்கியமான கடினமான ஹிருதயங்களை தான் நடுவிலே தாமரை புஷ்பம் போல் மிருதுவாக இருந்து பெருமாளுக்கு வந்து ஏழை பண்றான் அந்த இடத்துல. அப்படி இருக்க வேண்டும்ட்டு இந்த பத்மபந்தத்த ஸ்லோகத்துல வந்து சுவாமி வந்து சொல்றார். சௌசீல்ய சௌலபியாதி குணங்களை காட்டும்படியா இருக்க பகவானை வந்து அழைத்து போகிற காரியத்தை நீ பண்றே. அவன் செல்லும் போதெல்லாம் தனக்கு வசியமான பகவானையும் இவளும் அழைத்து போகிறாள் அப்படின்ட்டு இந்த பாதிகளுடைய பெருமை பேசுறார். அதே மாதிரி ஆச்சாரியால் எப்படின்னா தான் செல்லுமிடமெல்லாம் பகவானையும் எழுந்தருள பண்ணிக்கொண்டு போகிறதான சுவாவம் உள்ளவன் நம் ஆச்சாரியாள் அப்படின்ட்டு சித்திரபதியே கடைசி ஸ்லோக முந்தின ஸ்லோகத்திலே சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதனால ஆச்சாரியாலும் அப்படியே தங்கள் சௌலபிய சௌசீல்யாதிகளை காட்டும் இடமெல்லாம் தங்களுக்கு வசனான பகவானையும் சுலபனாகவும் சுசீலனாகவும் இருக்கும்படி பண்றான் நம் ஆச்சாரியார். எங்க வந்து ஆச்சாரிய கடாட்சம் பரிபூர்ணமா விழுறதோ அங்கெல்லாம் பகவத் கடாட்சமும் வந்து இயற்கையாவே விழுந்துருது, ஜாயமான கட்டாட்சம் விழுறதுன்றதான் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்னு ஆச்சாரியால் சாட்சிருக்கா. அடுத்தது கடைசி ஸ்லோகம் சரம் அசரம் தியந்துகு சரணாம நிதம்பரேதரா சௌரேகே சரம புருஷார்த்த சித்திரௌ சரணாவணி திசதி சத்வரேஷு சதாம் அப்படின்னு சாய்க்கிறார். இது வந்து சித்திரபதிய கடைசி ஸ்லோகம். இந்த சர்வலோகத்துக்கும் நியந்தாவா இருக்கக்கூடியதான் ரங்கநாதன். மிகவும் அகிஞ்சனான சாதுக்களுடைய வீட்டிலையும் அவளுடைய ஆராதனை அந்த கோயில் ஆழ்வார்லையும் இருந்து அவளால ஆராதிக்கப்பட்டு சுகமா சுலபமாக எழுந்தருளை பண்ணிக்கொண்டு விடுறா இந்த ஆச்சாரியர். அந்த திருவடிகளுடைய சேவையும் ஆராதனமும் அவளுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு சொன்னாக்கா தர்மார்த்த காம மோட்சங்கள் இந்த 4 புருஷார்த்தங்களிலும் 3 புத்தி போகாமல் புருஷார்த்தமாகிய மோட்ச விஷயத்துல மட்டும் போகும்படியா பண்றா அப்படின்னு சொல்ற. பகவானும் பாதுகையும் சாதுக்குலை வீடுகள்ல அச்சாரூபமாக ஆராதிக்கப்படுறா என்பது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டாக்கா இந்த பாதுகளுடைய அனுகிரகத்தால் தான் ஏற்படுறதுன்றது தாத்பரியார்த்தமாக ஆச்சாரியால் வந்து இந்த கடைசி ஸ்லோகத்துல வச்சிருக்கா. இது வந்து ஸ்ரீமத் தேரந்து ஆண்டவனுக்கு அப்புறம் இருந்த ஆண்டவனான ஆக்கூர் ஆண்டவன் ரொம்ப விஸ்தாரமா இந்த பத்தியை மொத்தத்தையும் சங்கரகிச்சு சம்பிருத வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அது நமக்கு உபன்யாசத்துல இப்ப உபன்யாசத்தை பண்ண முடியாது. அதனாலே இந்த பர்யந்தமாக இந்த சித்திர பந்ததி பூர்த்தி ஆறுது. இதுக்கு அடுத்ததான சித்திர பந்ததியில உள்ள ஸ்லோகங்களுடைய ரசங்களை பத்தி ஒரு சின்ன உபன்யாசம், அதை நாளைய தினத்தை நாம் அனுபவிக்கலாம் அடியேன். அது வரைக்கும் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.